ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಶ್ರೀವಾಸರಂಗಪರಕಾಲ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾತ್ಮರಕ್ಷಣೇದಿತ್ವಯುಗಾಘಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಹಾನ್ ಜನ್ಮಾತ್ಯಸ್ಯ ಯತೋನ್ವಯಾಧಿತರತಶ್ಚಾತ್ತೇಷ್ವಭಿಜ್ಞಸ್ವರಾಟ್ಟೇನೆ ಬ್ರಹ್ಮಹೃದಾಯ ಆದಿಕವಯೇ ಮುಹ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ ತೇಜೋವಾರಿಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಮ್ನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತಕೈತವೋತ್ರ ಪರಮೋ ನಿರ್ಮತ್ಸರಾಣಾಂ ಸತಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಕೃತೇ ಕಿಂವಾಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯದೇತ್ರ ಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷುಭಿಃ ತಕ್ಷಣಾತ್ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾತ್ ಅಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋ ರಸಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ. ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವಭಾವ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ. ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. முதல் அத்தியாயத்திலையும் இரண்டாவது அத்தியாயத்திலையும் பகவான் என்னென்ன அவதாரங்கள் செஞ்சிருக்கிறார், கிருஷ்ணாவதாரம் எதற்காக எடுத்தார், பலராம அவதாரம் எதற்காக எடுத்தார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய அவதார காலத்தை முடிச்சென்ற பிறகு தர்மம் யாரை சரணமடைந்தது என்றெல்லாம் சூத பௌராணிக்கரிடத்துல சௌனகாதி முனிவர்கள் கேள்வி கேட்டுண்டா. வியாசர் செய்திருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அநேகமானது. அதுல ஒரு மனுஷன் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு குறைந்த அறிவு உள்ள மனிதனால முடியாது. அப்ப அதனால அந்த வியாசர் எழுதியிருக்கக்கூடிய சாஸ்திரத்தினுடைய சாரங்களை சொல்லணும். பகவான் வேற என்னெல்லாம் அவதாரம் எடுத்தாரோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அந்த ரெண்டு அத்தியாயத்தில் இதெல்லாம் கேட்டா. அதனால மூணாவது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் மூணாவது அத்தியாயத்தில் சௌனக முனிவர்கள் கேட்டதற்கு பதில் சொல்றார் சூத பௌராணிகர். பொதுவா நமக்கெல்லாம் பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொன்னா 10 அவதாரம் தான் நமக்கு நன்னா பிரசித்தமா தெரியும். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், பலராம அவதாரம், ஸ்ரீகிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், இப்படி நமக்கு 10 அவதாரங்கள் தான் நன்னா தெரியும் பிரசித்தமா. ஆனா இங்க பாகவதத்துல இந்த அத்தியாயத்துல 22 அவதாரம் பகவானுடைய அவதாரங்கள் சொல்லப்படுறது. சாட்சாத் பகவான் விராட் ஸ்வரூபத்தை எடுத்துண்டு தன்னிடத்திலிருந்து பிரகிருத்திய உண்டு பண்ணி அதிலிருந்து மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், பிறகு பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மாத்திரைகள், குணங்கள், இதெல்லாம் ஒரு 16 கலைகள் சொல்லப்படுறது. இந்த 16 கலைகள் இருக்கிறது விராட் ஸ்வரூபத்தினுடைய லட்சணம். அதனால சொல்றார் ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடசகலம் ஆதௌ லோக சிசிருக்ஷயா யஸ்யாம் வசி சயானஸ்ய யோகநித்ராம் விதன்வதா நாவிஹ்ருதாம்புஜாதாசீத் பிரம்மா விஸ்வசஜாம் பதிஹி. பிரளய காலத்துல அந்த விராட் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் யோக நித்ரையில் இருக்கும் பொழுது அந்த பகவானுடைய வயத்திலிருந்து ஒரு தாமரை புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்திலிருந்து சாட்சாத் பிரம்மதேவர் தோன்றினார். அந்த விராட் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய வயத்திலிருந்து தோன்றின பிரம்மா சத்வகுணமுடையவர். அந்த பகவானுக்கு எவ்வளவு கைகள் எவ்வளவு கால்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது பஷ்யந்தியதோ ரூபம் அதப்ரஜக்ஷுஷா சஹஸ்ரபாதோரு புஜானநாத்புதம் சஹஸ்ரமூர்த சிரவணாட்சி நாசிகம் சஹஸ்ரமௌஜம்பர குண்டலோல்லசத். ஆயிரம் திருவடி, ஆயிரம் சஹஸ்ரம் திருவடி, ஆயிரம் கைகள், ரெண்டாயிரம் கைகள், பகவானுக்கு முகங்கள்லாம் ஆயிரம் இருக்கு, தலை ஆயிரம் இருக்கு, கண்கள் ரெண்டாயிரம் இருக்கு. இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு ரூபத்துக்கு விராட் ஸ்வரூபம் அப்படின்னு பேர். இந்த விராட் ஸ்வரூபத்தை ஞானிகள் ஹிருதயத்திலேயே பார்த்துடுறா பகவான். அதனால அந்த விராட் ஸ்வரூபத்தினிடத்திலேருந்து வந்த அவதாரங்கள் தான் எல்லா அவதாரங்களும். அந்த விராட் ஸ்வரூபத்தினுடைய அம்சம்தான் பிரம்மதேவர். அதனால அந்த பிரம்மதேவரிடத்திலிருந்து மரீச்சி அத்ரி அங்கிரசு புலஸ்தியன் புலகன் கிரது பிருகு வசிஷ்டன் தக்ஷன் இப்படி எல்லாம் பிரஜாபதிகள் வருவா. அவர்கள் அவர்களிடத்திலிருந்து மனுஷர்கள், தேவர்கள், பசுபக்ஷிகள், மிருகங்கள் இவர்கள்லாம் பிறக்க போறான்னு. அதுல நமக்கு இப்ப பகவானுடைய அவதாரங்கள் 22 அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல முதல் அவதாரத்தை சொல்றா ச ஏவ பிரதமம் தேவஹா கௌமாரம் சர்க்கமாஸ்திதா சசார துஷ்சரம் பிரம்மா பிரம்மச்சரியம் அகண்டிதம். அந்த பகவானுடைய அந்த பகவானே வந்து முதல்ல சனத்குமாரர் அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்துண்டு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சுண்டு அவர் இருந்தார். சனத்குமாரர் அப்படிங்கிற கௌமாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். த்விதீயம் து பவாயாஸ்ய ரசாதலகதாம் மஹீம் உத்தரிஷன் உபாதத்த யக்ஞேஷ சௌகரம் வபுஹு. பிரளய ஜலத்துக்குள்ள அதல பாதாளத்தில் மூழ்கின்றிருக்கக்கூடிய பூமியை உத்தாரணம் பண்ணி பூமியை காப்பாற்றணும் என்பதற்காக எடுத்த அவதாரம் ஸ்ரீ வராஹ அவதாரம். அது ரெண்டாவது அவதாரமா இந்த இடத்துல சொல்றார். திருத்தீயம் ரிஷி சர்க்கம் ச தேவ ரிஷித்வம் உபேத்தியசாம் தந்திரம் சாத்வதம் ஆச்சஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாம் யதஹாம். தேவ ரிஷியா இருக்கக்கூடிய நாரதர் அவதாரம் செஞ்சது மூணாவது அவதாரமா. அந்த நாரதர் அவதாரம் செய்து கர்மாக்கள்னால செய்யக்கூடிய பலன்கள்னால நாம் எல்லாம் கட்டுப்பட்டுடுறோம். ஏதாவது ஒரு கர்மா செய்யறோம், கர்மானா என்ன, நம்முடைய வினைகள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷன் குபேரன் மாதிரி பணக்காரனா ஆகணும் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்றான். அந்த ஹோமம் பண்ணும் பொழுது பண்றது தான், தனக்கு அது பலன் வேணும் அப்படின்னு அவன் நினைச்சு பண்றதுனாலே கர்ம பலன் என்ன அமையறதோ அதுக்கு அவன் நல்லதோ கெட்டதோ அது அவன் அனுபவிச்சுதான். அதுபோல பண்ணக்கூடிய அனைத்து கர்மாக்கள் எதுவுமே நாம பண்ணல, பகவான் தான் நமக்குள்ள இருந்து அந்தரியாமியா பண்றான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்படி எண்ணம் வரணுங்கிறதுக்காக நாரதர் எடுத்த அவதாரம். அந்த நாரதர் என்னன்னா, அப்படி நமக்கு நிஷ்காமிய பலனா இருக்கக்கூடிய கர்மாக்கள்ல எந்த ஒரு காமிய பலனும் இல்லாம செய்யணும் அப்படிங்கறதுக்கு ஒரு வைஷ்ணவ சாஸ்திரத்தை உண்டு பண்ணினார். அதுதான் பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆகம சாஸ்திரம். இது நாரதரால உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு இங்க சொல்றா. துரியே தர்ம கலாசர்க்கே நரநாராயணா ரிஷி பூத்வாத்மோபசமோபேதம் அகரோத் துஷ்சரம் தபஹம். நான்காவது அவதாரத்துல தர்ம பிரஜாபதினு ஒரு பிரஜாபதி, அவருக்கு மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியினிடத்துல பிறந்தவர்கள் சாட்சாத்து நரநாராயண பகவான். இவன் ரெண்டு பேரும் ரிஷிகளா அவதாரம் பண்ண, அவர்கள் என்ன அவதாரம் பண்ணி என்ன பண்ணினான்னா, மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தபசை எடுத்து செஞ்சு காட்டினான். மனசு கட்டுப்படணும் அப்படின்னா நரநாராயண பகவான நினைச்சுக்கணும். இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண பகவான் இருக்கான்னு சொல்றார். நாராயண பகவான் இருக்காராம், தபசு பண்ணிட்டு இருக்காராம். பத்ரி நாராயணன் சொல்றோம் இல்லையா, அந்த பத்ரி நாராயணன் இன்னைக்கும் தபசு பண்ணிட்டு இருக்கார் நம்மளுடைய க்ஷேமத்துக்காக. அவ ரிஷி அவதாரம் இது நாலு. ரிஷிகளா, ரிஷி அப்படின்னாலே முனிவர்கள். முனிவர்கள்னா என்ன, மனசை அடக்கினவாளுக்கு தான் முனிவர்கள்னு பேர், மனநசீலர்கள் அப்படிங்கிறோம். அப்புறம் அஞ்சாவது அவதாரம், பஞ்சம கபிலோ நாம சித்தேஷ கால விப்ளுதம் புரோவாச்சா சுரையே சாங்கியம் தத்துவ கிராம விநிர்ணயம். சித்தர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய கபிலர் அப்படிங்கிறவர் அவதாரம் பண்ணினார், கபில வாசுதேவ பகவான். அவருடைய காலத்துல சாங்கிய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகாபியாசம் நஷ்டமடைஞ்சிருந்தது. 24 தத்துவம் உடைய அந்த சாங்கிய யோகத்தை லோகத்துக்கு பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு எடுத்த அவதாரம் கபில வாசுதேவ பகவான் அவதாரம். சஷ்டே அத்ரே அபத்தியத்வம் ரித பிராப்தோன சூயயாம் ஆன்வீக்ஷிகீம் அலர்காய பிரஹ்லாதாதிபிய ஊச்சிவான். ஆறாவதா சொல்லக்கூடிய அவதாரம், அத்ரி மகரிஷிக்கும் அனசூயாவுக்கும் பகவான் தத்தாத்ரேயர் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அலர்கன்னு சொல்லக்கூடிய ராஜரிஷிக்கும் சாட்சாத் பிரஹலாதனுக்கும் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது என்ன என்று உபதேசம் செய்தார். இது ஆறாவது அவதாரம். தத சப்தமாகூத்யாம் ருச்சேதிஜ்ஞோப்யஜாயத சயாமாத்யை சுரகணைஹி அபாத்ஸ்வாயம் புவாந்தரம். ருச்சி அப்படிங்கிற பிரஜாபதிக்கு யஜ்ஞன் அப்படிங்கிற பெயர்ல பகவானே அவதாரம் பண்ணினான். அந்த பகவான் அவதாரம் பண்ணி ஒரு மன்வந்தரத்துல ஆபத்து வரும்பொழுது அவர் காப்பாத்தினார் அந்த மன்வந்தரத்தை, அதுக்காக அவதாரம் பண்ணினார் என்று சொல்றார். அஷ்டமே மேருதேவ்யாம் தூ நாபேர்ஜாத உருக்ரமஹான் தர்ஷயன் வத்ம தீராணாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். நாபின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி, ஒரு ராஜா. அந்த நாபிக்கு ரிஷபதேவர் அப்படிங்கிற பெயர்ல பகவான் அவதாரம் பண்ணினார். அந்த ரிஷபதேவர் சந்நியாச ஆசிரமத்தினுடைய மகிமை, அது எப்பேற்பட்ட உயர்ந்தது என்று அந்த சந்நியாச ஆசிரமத்தில இருந்து காட்டினார். அந்த சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவா எப்படி இருக்கணும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம் ரிஷபதேவர் அவதாரம், சாட்சாத் பகவான். இது எட்டாவது அவதாரம். அடுத்தது சொல்றார், ரிஷிபிர் யாசிதோ பேஜே நவமம் பார்த்திவம் வபுஹு துக்தே மாம் ஓஷதீர் விப்ராஹ தேனா யம்ச உஷத்தமஹ. முனிவர்கள்லாம் வேணன் அப்படிங்கிறவனை வதம் பண்ணிடுவா, ஹுங்காரம் பண்ணி அந்த வேணன் இடத்துல பிரார்த்தனை, அந்த வேணனுடைய பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணி ரிஷிகள்லாம் அந்த வேணன் இடத்துல இருந்து ஒரு புத்திரன் எடுத்து எடுப்பா, அந்த புத்திரனுக்கு பிருத்துன்னு பேரு. பூமியை அவர் பரிபாலனம் பண்ணதுனால, பிருத்து மகாராஜா பூமியை பரிபாலனம் பண்ணதுனால நம்ம பூமிக்கு பிருத்திவின்னு ஒரு பேர் வந்தது. பிருத்திவின்னு ஒரு ஏவுகணை வச்சிருக்க அனுப்பியிருக்கா இல்லையா, அதனால பிருத்திவி. அந்த பிருத்திவிங்கிற பேருக்கு காரணம், நம்ம பூமிக்கு காரணம் பிருத்து மகாராஜா அரசாட்சி பண்ணதுனால. அவர் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு அவதாரம்னு சொல்றார். ஏன்னா பூமியில இருந்து நெல் பயிர் விளைச்சல்லாம் வரும், காய்கிழங்குகள்லாம் கிடைக்கும், ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும், இந்த இடத்துல எண்ணெய்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே இவர் தானா. அதனால இவர் சொன்னா பூமி எல்லாம் கொடுத்துதான். அதனால இந்த அவதாரத்தை ஒன்பதாவது அவதாரமா சொல்றார். ரூபம் ச ஜகிரிஹே மாத்யம் சாக்ஷுஷோததி சம்ப்ளவே நாவ்யாரோப்ய மஹிமையாம் அபாத்வைவஸ்வதம் மனும். சாக்ஷுஷ மன்வந்திரத்தினுடைய முடிவுல பயங்கரமான மகாப்பிரளயம் உண்டாக்கி அதுல மத்ஸ்யாவதாரத்தை எடுத்து வைவஸ்வத மனுவுக்கு அவனுக்கு அடுத்த மன்வந்தரத்துக்கு அவனை ராஜாவா ஆக்கணுங்கிறதுக்காக பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அவனை அந்த பிரளயத்திலிருந்து காப்பாத்தினார். மத்ஸ்யாவதாரம் அப்பதான் எடுத்தாரான்னா அப்ப பிரளயம் கிடையாது. அந்த வைவஸ்வத மனுவுக்கு, வைவஸ்வதன்கிற ராஜாவுக்கு பிரளயங்கிறத காட்டி தான் காப்பாத்துவேன், அடுத்த மன்வந்தரத்துக்கு நீதான் ராஜா அப்படிங்கறத அவனுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்த தான் மத்ஸ்யாவதாரமாகவே வந்து காட்டினாரா மறுபடியும். அதுக்கப்புறம் சொல்றார், சுராசுராணாம் உததிம் மத்னதாம் மந்தராசலம் தத்ரே கமட ரூபேன பிருஷ்ட ஏகாதசே விபுஹு. பதினோராவது அவதாரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்காகவும் ஒரு சகாயம் செய்யணும்னு சமுத்திரத்தை கடைஞ்சு கூர்மாவதாரம். சமுத்திரத்துல அந்த மலையை போட்டதும் மலை மந்திரமலை கீழே ஜலத்துக்கு போயிடுறது. பகவான் ஆமாவதாரம் கூர்மாவதாரம் எடுத்து மலையை தாங்கினான். தான்வந்தரம் துவாதசமம் திரயோதசம் அமேவச்ச அபாயயத் சுரான் அன்யான் மோகின்யா மோகயன் ஸ்திரியா. தன்வந்தரின்னு சொல்லக்கூடிய அவதாரம் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்த அவதாரம். அப்புறம் பதிமூணாவது அவதாரம் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும், அசுரர்களுக்கு அமிர்தம் போகக்கூடாது என்று ஏமாத்தின அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில அந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னா தான் பகவானா போனா முடியாதுங்கிறதுனால ஒரு ஸ்திரீ வேஷம் எடுத்துட்டார் பெருமாள். அதுதான் மோகினி அவதாரம்னு. அந்த மோகினி அவதாரம் எடுத்தார். அப்படி மோகினி அவதாரம் எடுத்து பகவான் பதிமூணாவது அவதாரத்தை இந்த இடத்துல சொல்றார். சதுர்தசம் நாரசிம்மம் விப்ரத் தைத்யேந்திரமூர்ஜிதம் ததார கரசைர் வக்ஷசி ஏரகாம் கடகிருத்யதாம். பதினாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபு வதம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் எடுத்த அவதாரம் அந்த நரசிம்ம அவதாரம். பஞ்சதசம் வாமனகம் கிருத்வாகாத் அத்வரம் பலேஹே பதத்ரயம் யாச்சமானஹா பிரத்யாதித்சுஹு த்ரிவிஷ்டபம். பதினஞ்சாவது அவதாரமா வாமன அவதாரம் பகவான் செய்து பூமியும் சொர்க்கமும் அவனிடத்துல அடிமைப்பட்டு இருக்கு, அந்த அடிமைப்பட்ட உலகத்தை மறுபடியும் மீட்கணும். அவனிடத்துல அதுக்கு மூன்று அடி மண் வியாஜமா கேட்டு இந்த அடிமைப்பட்ட இடத்த வாங்கிடலாம்னு பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம் வாமன அவதாரம். அவதாரே சோடசமே பஷ்யன் பிரம்மத்ருஹோ நிருபான் த்ரிசப்தகிருத்வ குபிதோ நிஹிக்ஷத்ராம் அகரோன்மஹீம். அசுர ராஜாக்கள் நிறைய க்ஷத்ரியர்கள்லாம் பிராமண துவேஷிகளாகவும் க்ஷத்ரியர்கள் வந்து அந்தணர்களிடத்துல துவேஷம் நிறைய காட்ட ஆரம்பிச்சிட்டா. அதனால பரசுராமருங்கிற ஒரு அவதாரம் எடுத்து இருபத்தி ஓரு தடவை க்ஷத்ரியர்களை வதம் பண்ணினாராம். அவ பூமியில க்ஷத்ரியர்களே இல்லாம செஞ்சிட்டாராம் பரசுராமன். அந்த அளவுக்கு உக்ரகமான ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். ஏன்னா க்ஷத்ரியர்கள் அதர்மம் பண்ணினா. அதனால தத சப்ததசே ஜாதஹா சத்யவத்யாம் பராசராத் சக்ரே வேத தரோ சாகா திருஷ்டா பும்சோல்ப மேதசா. கலிகாலத்தில் வரக்கூடிய மனுஷர்களுடைய புத்தியெல்லாம் மந்தமா இருக்கும் என்பதை கண்டு பராசரருக்கும் சத்தியவதி நிடத்திலையும் சாட்சாத் பகவான் வியாசராக தோன்றினார். வியாசராக தோன்றி வேதம் சொல்லியிருக்கக்கூடிய பெரிய மரத்தை, கற்பக மரத்தை சாக்கைகளாக பிரிச்சாராம், கிளைகளாக. வியாசர் அப்படி ஒரு அவதாரம் எடுத்து மகாபாரதம் இதிகாசம் நிறைய கொடுத்தார். நரதேவத்வமாபன்னஹா சுரகாத்ய சிகீர்ஷயா சமுத்திர நிகிரஹாதீனி சக்ரே வீர்யாஞ்சதப்பரம். தேவர்கள்லாம் பயந்துன்றிருந்தா ராவணன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன்னால, அந்த ராவணனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ராமாவதாரம் செய்து பெரிய பெரிய காரியம், சமுத்திர நிகிரஹாதீனின்னு சேது பந்தனங்கள்லாம் செய்து ராமர் மனுஷனாவே இத்தனை காரியங்களையும் செய்து ராவண வதத்தை செய்தார் என்பது 18வது அவதாரமா சொல்றார். ஏகோண விம்சே விம்சதிமே விஷ்ணிஷு பிராப்ய ஜன்மனி ராமகிருஷ்ணௌ இதி புவோ பகவான் அகரத் பரம். அப்புறம் விஷ்ணி குலத்துல வந்து, எது குலத்துல வந்து பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர்ல பகவான் அவதாரம் பண்ணி பூபாரத்தை குறைச்சார் அப்படின்னு இங்க சொல்றார். பூபாரம், பூமியில அதிகமான ராஜாக்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், அசுர குணத்தை உடையவர்கள் அதிகமாயிட்டா மனுஷர்கள்னு, அத சரி பண்ணணும்னு எடுத்த அவதாரம் பலராமகிருஷ்ண அவதாரம். தத்கலௌ சம்ப்ரவிருத்தே சம்மோகாய சுரத் விஷாம் புத்தோ நாம்னா ஜனசுதா கீகடேஷு பவிஷ்யதி. கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் தேவர்களுக்கு மறுபடியும் அசுரர்கள் பகைவர்களாக ஆயிடுவா. அதனால புத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரத்தில் பெருமாள் வந்து அவதரிப்பார் அப்படின்னா, புத்தர்னு சொன்னால் இப்போ ஒரு புத்தரை எல்லாரும் கொண்டாடுறா, அந்த புத்தரை இங்கே பாகவதம் சொல்லலை. அந்த புத்தர் வந்து ராஜ்யம் வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி போதி மரத்தில் போய் அவர் உட்கார்ந்துட்டார், அதனால அவருக்கு ஞானம் வந்துடுத்து புத்தர் அப்படிங்கிறது. அந்த புத்தரை இங்க பாகவதம் சொல்லலை. இந்த பாகவதம் சொல்ற புத்தர் வேற. இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் தேவர்கள் அசுரர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அசுரர்களை மயக்குவதற்காக எடுத்த ஒரு அவதாரம் நீங்க சொல்லியிருக்கா. அந்த புத்தர், இப்ப நமக்கு தெரிஞ்ச புத்தர் என்ன பண்றார், அவர் வந்து ஒரு மதத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டார். நம்மளுடைய சனாதனமான தர்மம் வந்து மதத்தை உண்டு பண்றதுக்கு இல்லை, பெருமாளிடத்துல பக்தியை உண்டு பண்றதுக்கு தான். அப்ப வேதத்துக்கு விருத்தமா விரோதமா ஒரு மதம் உண்டாயிடுத்துனாலோ, வேதத்துக்கு விரோதமா ஒரு தர்மம் இருக்கு அத தர்மம்னு பேசுறான்னா அது தர்மம் கிடையாது. வேதம் எதை செய்யன்னு சொல்லியிருக்கோம் அதுதான் தர்மம். வேதம் எதை செய்யாதன்னு சொல்ல வேண்டாம். வேதம் எதை சொல்லலையோ அப்ப அதை செய்யக்கூடாது. வேதம் மற்ற சாஸ்திரங்களை, வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய பகவானுடைய அவதாரங்களை தான் எடுத்துக்க முடியும். அதனால இந்த இடத்துல இந்த புத்தர் வேற, இப்ப சொல்ற நமக்கெல்லாம் தெரிஞ்ச புத்தர் வேற, இது பாகவதம் சொல்ற புத்தர் தான் உண்மையான புத்த அவதாரம். அதாசௌ யுக சந்தியாயாம் தஸ்யு பிராயேஷு ராஜசு ஜனிதா விஷ்ணு யசசோ நாம்னா கல்கிர் ஜகத்பதி. கலியுகத்துல எல்லா ராஜாக்களும் கொள்ளைக்காரர்களாகவும் திருடர்களாகவும் ஆயிடுவாளாம் கடைசியில. அதனால அப்பேற்பட்ட அந்த ராஜாக்கள் மக்கள்லாம் ரொம்ப கொள்ளையடிக்கிறவாளும் குற்றம் செய்யறவாளும் ஆயிடுவா. அப்ப அவர்களை வதம் பண்றதுக்குன்னு 22வது அவதாரமா விஷ்ணு யசஸ் சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுக்கு கல்கிங்கிற பெயர்ல பெருமாள் அவதாரம் செய்வார், செய்ய போறார்னு இங்க சொல்லியிருக்கு. அவதாராக்ய சங்கேயா ஹரே சத்வ நிதே த்விஜாஹம் யதாவிதாசின குல்யாஹ சரசஸ்யுஹு சஹஸ்ரஷஹ. இப்படி 22 அவதாரம் சொல்லிட்டு இங்க பாகவதம் சொல்றது, நீ 22 அவதாரம் தான் நினைக்காத, இன்னும் மேல நிறைய அவதாரம் இருக்கு. அசங்கேயம் டர், பெருமாளுடைய அவதாரங்கள் அசங்கேயம். அசங்கேயம்னா இன்ஃபைனைட் அர்த்தம், எண்ணில் அடங்காதது. இத மாதிரி தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ பூமிக்கோ ஆபத்து வரும்போது இந்த இந்த அவதாரங்கள்லாம் அப்பப்ப மறுபடியும் வரும், அந்தந்த யுகத்துக்கு ஏத்த மாதிரி. இப்படிலாம் அந்தந்த யுகத்துக்கு ஏத்த மாதிரி வரும். எப்படி இப்ப நாம 22 அவதாரம் தான் நினைக்க வேண்டாம் நீங்க சொல்லிட்டார். ஏன்னா கஜேந்திரனுக்காக பெருமாள் வந்து காட்சி கொடுத்தார், அது ஒரு அவதாரம். தேவர்களுக்கு அசுரர்களுக்கு கடையும் பொழுது எடுத்த ஒரு அவதாரம் இருக்கு, ஹரின்னு பேரு, அஜிதன்னு பேரு, அது ஒரு அவதாரம். துருவனுக்காக அவதாரம் பண்ணினார், அது ஒரு அவதாரம். நாரத முனிவருக்கோ சுவயம்புவ மனுவுக்கோ இந்திராதி தேவர்களுக்கோ பிரியவிரதன்கிற ராஜாவுக்கோ இவர்களுக்கெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணி தன்னை காண்பிச்சார் அப்படிங்கறதெல்லாமும் ஒரு அவதாரம் தான். அப்படி கணக்கு பண்ணினா அவதாரா ஹியசங்கேயாக, அசங்கேயம்னா எண்ணில் அடங்காததுன்னு அர்த்தம். அப்புறம் சொல்றார், ஏதேச்ச அம்சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகுலம் லோகம் ரிடயந்தி யுகே யுகே. இப்படி வந்து பகவானுடைய அவதாரங்கள் என்னதான் எவ்வளவு சொன்னாலும் இந்த விராட் புருஷனுடைய சில அம்சம்தான் இத்தனை அவதாரங்களும். ஆனா இவ்வளவு அவதாரங்கள்லையும் பூர்ணமான அவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் பூர்ணமான அவதாரம். ஆனா இந்த இடத்துல பாகவதம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணன் தான் பூர்ணமான பரிபூர்ணமான அவதாரம்னு சொல்றார் என்று இப்படி பகவானுடைய சர்வ அவதாரங்களையும் இந்த இடத்துல சொல்லி அப்புறம் சொல்றார், ஜென்மகுஹ்யம் பகவதோய ஏதத் பிரயதோ நரஹ சாயம் பிராதர் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சதே. இப்படி மிகவும் ரகசியமா இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய லீலைகளையும் அவதாரங்களையும், அதாவது இந்த அத்தியாயத்தை யாரு காத்தாலையும் சாயங்காலையும் சுத்தமான ஹிருதயத்தோட இதை யாரு கேட்கிறாளோ இதை சொல்றாளோ அவளுடைய துன்பங்கள் சர்வ துக்கமும் அவளை விட்டு விலகி போயிடும் என்று இதுல அருமையா பகவானுடைய இந்த விஷயங்கள் இதுல சொல்லி அதுக்கப்புறம் என்ன கடைசியில சொல்றார், இதம் பாகவதம் நாம புராணம் அதேக தன்யா பகவந்த இத்தம் யத் வாசுதேவே அகில லோகநாதே குர்வந்தி சர்வாத்மகம் ஆத்மபாவம் ந யத்ர பூய பரிவர்த்த உக்ரஹா. அதாவது பகவானுடைய உண்மையான சொரூபத்தையோ சக்தியையோ சாதாரண மனுஷனால தெரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அது எல்லையற்றவை. மேலும் என்ன அப்படின்னா சௌனகாதி மகரிஷிகள்ல பார்த்து சொல்றார், அந்த பகவானுடைய குணங்களை பகவான உண்மையா அறிந்தவர்கள் நீங்கள் தான். அதனால என்னன்னா அப்பேற்பட்ட பகவான அறிந்து கொண்டு அந்த ஹிருதயத்தில் எப்பொழுதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு துயரமே கிடையாது. மேலும் என்னன்னா துக்கமே கிடையாது. துக்கம் எதுன்னா மறுபடியும் கர்ப்பவாசம் பண்றது பெரிய துக்கமா. அந்த கர்ப்பவாசம் இல்லாம பிறப்பிறப்பு இல்லாம அந்த பிறப்பிறப்பு இறப்பு சங்கிலியிலிருந்து நீங்கள்லாம் விடுபட்டவர்களாக ஆனீர் அப்படின்னு சொல்ற. பிறப்பிறப்பு சங்கிலிங்கிறது பிறக்கிறது இறக்கிறது மறுபடியும் பிறக்கிறது இறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிண்டே இருக்கும். அது யாருக்கு அந்த பிறப்பிறப்பு சங்கிலியிலிருந்து விடுதலை கிடைக்கும்னா அந்த பகவானுடைய குணங்களை இந்த மாதிரி குணங்களையும் அவனுடைய அவதாரங்களையும் கேட்டுண்டு அதை எப்பொழுதும் ஸ்மரணம் பண்ணிட்டு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ஒன்னும் எந்த பிரச்சனையும் துக்கமும் அண்டாது. அதனால சொல்றார், அப்படி ஒரு அந்த குணங்களை கேட்கணும், அந்த குணங்களை நினைக்கணும், அந்த குணங்கள் பகவானுடைய கிருஷ்ணனுடைய குணங்களும் கிருஷ்ணனுடைய லீலைகளும் அதுதான் ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கறதுக்காக இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி. அப்படி பிறப்பிறப்பு சங்கிலியிலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக வியாசர் செய்த ஸ்ரீமத் பாகவதம்னு பேரு இந்த புராணத்துக்கு. இந்த புராணம் வேதத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்றார். இதுதான் வியாசர் அருளி செய்தார். இந்த பாகவதத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு என்னன்னா, நிஸ்ரேயசாய லோகசிய தன்யம் ஸ்வஸ்த்யயனம் மகத் ததிதம் கிராகயாமாச சுதம் ஆத்மவதாம் வரம் சர்வ வேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் சதுசம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சிதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் மகாராஜம் பரீட்சிதம் கங்காயாம் பரீதம் பரமரிஷிவிஹி கிருஷ்ணே சுதாமோபகதே தர்ம ஜானாதிபிஸ்ஸஹ கலௌ நஷ்டதிஷாமேஷ புராணார்க்கோதுனோதிதஹ தத்ர கீர்த்தயதோ விப்ராஹ விப்ரரிஷேர் பூரிதேஜசஹ அஹம் சாத்யகமம் தத்ர நிவிஷ்டத்ததனுக்ரஹாத் சோகம் வஸ்ராவயிஷ்யாமி யதாதீதம் யதாமதீ. அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணத்தை ஆத்ம ஜானிகளுக்கெல்லாம் சிறந்தவரான சுகருங்கிற வியாசருடைய புத்தருக்கு இந்த பாகவதத்தை வியாசர் உபதேசம் செய்தார். மேலே என்ன அப்படின்னா, இந்த பாகவதம் வேதம் இதிகாசம் பல சாஸ்திரங்கள் சர்வசாஸ்திரங்கள்லேருந்து கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு சாரம்ட. இந்த பாகவதத்தை கங்கை கரையில உட்கார்ந்துண்டு உயிர் போற வரைக்கும் அன்னபானம் இல்லாம இருப்பேன் என்று இருக்கக்கூடிய பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஸ்ரீ சுகர் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணினார். அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நானும் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சூத்தர் சொல்றார். சொல்லிட்டு இந்த அவர் சொன்ன பாகவதத்திலிருந்து என்ன அறிவுக்கு புத்திக்கு எவ்வளவு எட்டி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன் மேலே என்ன அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் ஆறு விதமான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன். அந்த பகவான் வந்து அந்தர்தானமான பிறகு இந்த பாகவதங்கிற புராணம் வந்தது. அப்ப இந்த பாகவதம் எப்பேற்பட்டதுன்னா, கண் இழந்தவனுக்கு கண்ணு கிடைச்சா எப்படி பிரயோஜனமோ அதுபோல பாகவதம் வந்து சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கக்கூடியவனுக்கு இந்த பாகவதம் பரம ஔஷதம் மருந்தானது என்று இந்த அத்தியாயத்தை இப்படி சொல்லி சூத பௌராணிகர் அவர் முடிக்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.